வணக்கம். இது திருத்தணி அருகே அத்திமாரஞ்சேரிப்பேட்டை தாமரை மணாலன் அவருடைய தோட்டத்தில் குழிமுறை நடவு கரும்பு சாகுபடி முறையில் நடப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ஆகிறது. அந்த பதிவு இது.